அனுகிரகத்தினால நம்முடைய வம்சத்துக்கு ஒரு தனி பெருமை. அந்த திருவேங்கடம் உடையான் நம் பெரியவாள் தாத்தா அப்படின்னு அவர் கூட்டதுனால அவர் தாத்தாச்சாரியன் அந்த வம்சம் வந்தது. அந்த திருமலை நம்பிகள் என்று பிரசித்தப்பட்டு நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு மகத்தான பெயர் கிடைச்சது. யாரா இருந்தாலும் சரி திருமலை நம்பிகளை சொல்லாமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பெயர் அந்த திருமகள் நம்பிகளை வம்சத்தில் அவர்களிருந்து ஆரம்பிச்சு கடைசியாக வந்து லட்சுமிகுமார தாததேசிகன். அந்த லட்சுமிகுமார தாததேசிகன் ஆனந்த நிலையம் விஷ்ணோர் விமானம் விஷபூதரே லோபியசிஞ்ச சுவர்ணேன தஸ்மை மான் நியாயமங்களம். அவர்தான் நம்முடைய திருவேங்கட முடியாண்டு ஆனந்த நிலைய விமானத்துக்கு தங்கத்தால் சொர்ணாபிஷேகம் பண்ணார். இன்னைக்கு சொர்ணத்தாளர் அப்படியே ஜொலிச்சிருக்குன்னா காரணம் அவருடைய மகத்தான கைங்கரியம். இன்னைவரும் எல்லாரும் சொல்லக்கூடிய நிலையில இருக்கு. இன்னைக்கு என்ன நாளைக்கும் சரி சூரிய சந்திரன் இருக்க வருகிறேன். அப்படிப்பட்ட அந்த லட்சுமிகுமார தாது தேசிகளுடைய ஞாபகார்த்தமாக அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள்லாம் பரம்பரையா வந்து இன்றளவும் வந்து இன்னைக்கும் திருவேங்கட முடியான் சன்னதிய கைசீகப்பரான சன்னதி கைதெரியுமானது நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. அது எப்படி அங்கேயே வந்ததுன்னு கேட்டால் திருப்பதி சுவாமி வழியா வந்து அந்த திருப்பதி சுவாமியுடைய அனுகிரகத்தோடு அப்படியே வந்து இன்றைய தினம் திருப்பதி வம்சத்தை சேர்ந்த இந்த கைவேலத்திலே அதில் ஈடுபடக்கூடிய ஒரு பாக்கியமானது கிடைச்சது. அது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். அந்த நிலையில் நாம் எல்லோரும் என்றென்றும் அவர்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த திருப்பதி சுவாமி இல்லாட்டா சீவேஸ்வர சம்பிரதாயமே கிடையாது. அவர் இல்லாட்டா தேசியம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில தேசிகன் சம்பிரதாயம் ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயமும் அந்த திருப்பதி சுவாமிக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு. அந்த திருப்பதி சுவாமி அவதரித்த மாதம் ஆயிற்று. அதனாலதான் இந்த திருவேங்கடம் முடியாலும் கல்சிக்கிறாங்கத்தான் இந்த ஐப்பசி மாதத்தில் அவர் அனுபவிக்கக்கூடிய ஆகியம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த புராணம் வம்சத்தில் சேர்ந்த அவர் பேரே அவர் மாசம் அவர் பேரு அவருடைய திருநட்சத்திரம் ஆசிரேசம். இன்னைக்கு வாசித்த அவருடைய நட்சத்திரமும் ஆசிரேசம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அதனால்தான் அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற திருநாமத்தை அப்பா திருத்தகப்பினார் அவருக்கு அனுகரிக்கக்கூடிய பிராப்தம் கிடைச்சது. இன்னைக்கு வந்து கைசிய புராணம் படிச்சிருக்க அந்த கைசிய புராண பட்டணத்தினால அந்த எப்பயாவது இங்கே பலன் செலுத்த வாசிக்கிறவா கேட்கிறவா அதன் கூட அதில் கைங்கரியத்தில் ஈடுபட்டவா எல்லாருக்கும் நம்பாடுவானுக்கு என்ன பேர் அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாலும் அதே பாக்கியமானது அதே சகல சௌபாக்கியமானது எல்லாருக்கும் பகவத் கைங்கரியமானது பாகவத கைங்கரியமானது எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பாடி இன்னைக்கு அவருடைய அனுகிரகத்தினால ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்த ஈடுபட்ட அனைவருக்கும் அத்தனை பேருக்கும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யாதிகள் சித்திக்கும் என்று இந்த சன்னதியில பாகவத கோஷ்டியில தெரிவித்து பதினாந்தரியாமியான எங்கமான் சபேஸ்வரன் அகலிங்கமிகம் என்று அவர்மேல் மறைமாறுமான திருவேங்கரமுடையான் ஸ்வரங்கட்ட கஷேத்திரமான இந்த விஷதாத்திரியிலே இந்த சப்தசிகரத்திலே எங்கருமான் எழுந்துள்ளி நமக்கு பலவிதமான அனுகிரகங்களையும் செய்து வருகின்றான். இந்த எங்கருமானுடைய வைபவத்தை அவர் தேசிகன் தயாசகத்தில் பலவிதமான பல பிரக்கிரியைகளில் பல விசேஷ கல்யாண குணங்களை எல்லாம் எங்கருமானுடைய வைபவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லும்படி தயாசகம் நூறு ஸ்லோகத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் அனுகிரகித்திருக்கேன். அந்த தேசிகனுடைய அனுகிரகித்த இந்த கிரந்தங்கள் இல்லைன்னா நம்ம திருவேங்கடமுடையான இந்த அனுபவத்தோடு எங்கருமான நம்ம சேவிக்க முடியாது. பெருமான் என்று பகவான் தயாதேவிய அனுபவிக்கிற ஸ்லோகம் இந்த தயாசதகம். தயாதேவி யாரு அப்படின்னா சாட்சாத் திரேந்திரமுடையான் தயாதேவி. ஆனா ஸ்ரீலிங்கத்த ஒரு தேவியின் சப்தத்தினால ஸ்ரீலிங்கத்தை சொல்லுகிற சுவாமி அப்படின்னா சாட்சாத் அலமேலுடைய தாயாருக்கும் பத்மாவதி தாயாரான ஸ்ரீனிவாசனுடைய பட்டம் விஷயம்தான் அந்த தயாதேவி அப்படின்ற திருவாசாரியார் வியாக்கியானம் பார்க்கணும். அது பிரகாரம் தயாதேவியினுடைய ஆச்சாரிய அவதாரமா இந்த ஸ்லோகம் அமையுது. தயாதேவி பலவிதமான அனுகிரகங்கள் எல்லாம் பண்றா. அதுல ஆச்சாரியனா அவதரிக்கிறாளாம் தயாதேவியே. தயாதேவி ஆச்சாரியனா அவதரிச்சா மட்டும்தான் அப்படின்றதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை திவ்யாபாரகம் விசதி கருணே ஏசு சத் தேசிக ஆத்மா. சத் தேசிக ஆத்மா தேசிக ஆத்மா ஆச்சாரியனா அவதரிக்கிறாள் தயாதேவி. சிப்பம் காத்தா விஷகிரி மகம் சத்ர பங்கான் எதுக்காக அப்படின்னா இந்த திருவேந்திர உடையாருடைய திருவடி தாமரை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறதுக்காக ஆச்சாரியரா அவதரிக்கிறார் தயாதேவி. இப்ப ஆச்சாரியனா அவதரிச்சு அவதரிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நமக்கு, என்ன பலன் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா சத்திரம் வந்து வந்தோ பராங்கதி கண்டுகொள்வேன் அப்படின்ற ஆழ்வார்களுடைய வாசம் கிடக்கிறவங்க அந்த கத்திரம் வந்து ஆச்சாரியனுடைய கதாசத்தினாலதான் வந்து மோசம் தொடங்குறா. அதே சமயத்துல அந்த இந்திரன் வருணன் பிரஜாபதி ருத்ரன் பிரம்மா இது போன்ற தேவதைகள்லாம் இன்னும் மோட்சத்துக்கே போகாம இருக்காள். இவெல்லாம் இவெல்லாம் அந்தந்த தேசத்துல அவருடைய சுவதேசங்கள்ல தனக்கு உண்டான எம்பெருமான் அனுபவித்திருந்த ஆயினா கைங்கரியத்தை கொண்டாட சோழவாளர்கள் முக்கிய எம்பெருமானுடைய கைங்கரியம் சித்திக்கிறே இருந்தோம் அப்படின்ற சமயத்தை பார்த்தோம்னா அவருடைய ஆச்சாரியாருடைய கடாட்சம் கிடைக்கல அப்படின்றதுதான் இந்த சுவாமி சொன்னேன். அவருக்கு தயாதேவியுடைய கடாட்சம் கிடைக்கல. தயாதேவியுடைய கடாட்சம் கிடைச்சதுன்னா அந்த சத்திரவந்தத்துக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாரோ அவளை திரை மோட்சத்துக்கு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய ஆஜ்ஞா கைகரியம் பண்ணாலும் சொல்லுவேன் அப்படின்றதுக்காக சுவாமி உண்மையில சொல்லுங்க தப்பு சொல்ல எதனால அவள்லாம் மோட்சத்துக்கு போகல அப்படின்னா அதுவும் எம்பெருமானுடைய சித்தம் தான். எம்பெருமான் அந்த தயாதேவிக்கு ரெண்டு குமாரர்கள் ஒரு குமாரன் வந்து மண்ணே மாதா ஜடை யோசித்த ஒரு அம்மாவுக்கு ரெண்டு மகன் இருக்கும்போது ஒரு பசங்களுக்கு சாஸ்திர ஞானமும் தன்னை எப்படி எம்பெருமானுடைய திருவடியில சேர்க்கணும் பரதாசனம் பண்ணணும் எம்பெருமானுடைய பக்தி பிரபத்தி அபராதம் திருப்தி இந்த எம்பெருமானுடைய வீபங்கள் எல்லாம் அனுபவிச்சு அவருடைய திருவடி தாவலை பணிஞ்சு எப்படி முன்னேறணும் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எப்படி ஒரு குமாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு குமாரனுக்கு எப்படி அப்படின்னா அவருக்கு சித்தஸ்வாதிகளே கிடையாது புத்திஸ்வாதிகளே கிடையாது அவருக்கு ஒழுங்கான சாஸ்திர ஞானம் கிடையாது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதான் ரெண்டு பேருமான் அப்படி இருக்கும்போது யார் மேல அம்மாவுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதவன் மேலதான் பிரியம் இருக்கணும். ஏன்னா இன்னொருத்தவளுக்கு அவனை கரை சேர்த்துக்கிறதுக்கு அவனாலே முடியும் மற்றவனுக்கு இன்னொருத்தருடைய காரியம் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்றதுனால அவன் அவன் மேல ரொம்ப பிரீத்தியா இருப்பான். அதே மாதிரிதான் அதனாலதான் பிரம்மா விதி சிவமுகா சுவாதிகாரோ முக்தா விதினா பிரம்மா சிவஹா பரமசிவன் விதி சிவமுகாஹ முகாஹா இத்தியாதி எடுத்தாலும் இந்திரன் மரணம் பிரஜாபதி இந்த மாதிரி எம்பெருமானுடைய வைகுண்டத்தை அடையாள இருந்து சொர்க்கலோகத்தை மற்ற லோகத்தை எம்பெருமான் நியமிச்சு ஆக்கியா கைகெழுத்து பண்ணி கொடுத்துருவா. அவன் எல்லாரும் மோட்சத்துக்கு போகல எதனால அப்படின்னா மண்ணே மாதா ஜடை வசத்தே வத்சலாம் யாரு ஜடமா இருந்தாலும் அந்த சுதன் அந்த பையன் பேர்ல தான் அந்த கத்திர உண்டு போன்ற அந்த பையன் பேர்ல தான் ஆசாரியருடைய கடாட்சம் ஏற்பட்டு அவன் உடனே மோட்சத்துக்கு போயிடான். அதனாலதான் பிரம்மரத்தினாதிகள் அங்க போகிறது இல்ல வைகுண்டத்துக்கு ஒண்ணும் போகல. விஸ்வாசாரியா ரிஷிசிவமுகாக சுவாதிகாரோபுத்தம் அவருடைய அதிகாரத்தை தான் இருக்கா. ஆனா இந்த மண்ணே மாதா ஜடை வசத்தே அதை ஜடமா இருக்கக்கூடிய அந்த சுதன் அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா அப்சலா மாத்து சேர்த்து ரொம்ப அம்மாவுக்கு பிரியமா இருந்து அவனுக்கு ஆசாரியுடைய கடாட்சம் ஏற்பட்டு அந்த ஆசாரிய கடாட்சமான தயாதேவியுடைய ஆசாரிய அவதாரத்துல அந்த அந்த கடாட்சம் ஏற்பட்டு அவன் வந்து எம்பெருமானுடைய வாழ்க்கைக்கு உச்ச சாமியாக அடைகிறான் அப்படின்னு முடியாது. இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாட்சியர்கள் தயாசனத்துல இந்த ஆச்சாரிய அவதாரம் எடுத்து நம்ம வந்து கற்பனை பண்ண பாக்கணுமா அப்படின்னா நம்ம கற்பிச்சே பார்க்க வேண்டாம். அவன் சுயமா சுவாமி அவதரம் செஞ்சு விஷ்ணு கண்டாவதாரா சதைத்து பகவான் தர்மத்ராணாலயோகு சதைத்து பகவான் விஷ்ணு கண்டாவதாரா தர்மத்துடைய பரித்ராணம் பண்றதற்காக எங்கெருமான் பரித்ராணாய சாதுனா கிராசாதி கிருஷ்ணா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அதுக்காக சம்பவாமி சம்பவிக்கிறேன் விவேகமே சம்பவாமி ஒவ்வொரு இடமே சம்பவிக்கிறேன்னு சொல்லுவேன். புனரவதாரமான சுவாமி தேசிகன் தேவகுமார் சந்திர சிங்காரி மாதிரி அந்த சுவாமி அந்த சிங்காரி வந்து அந்த பட்டங்கள்லாம் சொல்லவில்லை. அவர் எங்க இருந்திருக்காரு சிங்காரி தோன்றான் அப்படின்னா தேசிக சம்பிரதாயத்தை சிங்காரி தோன்றான் அது வெறும் பட்டந்தான் மாத்திரமா இருக்கா அப்படின்னா சுவாமியினுடைய கிரந்தங்களுக்கு அகிலம் வந்து கேட்குமாறு நான் நினைச்சேன். சொன்னாபிஷேகம் பண்ணேன் அந்த இந்த திருவேங்கடையாருக்கு சொன்னாபிஷேகம் வெங்கடநாதனா தேசிகனா அவதரிச்சா அந்த வெங்கடநாதனுக்கு அவருடைய கிரந்தங்களுக்கு சொன்னாபிஷேகம் மாதிரி தேசிகத்தை வந்து ஈட்டுன்ற தேசிகத்தை வந்து ஆச்சாரம் வந்து கோலப்படியில சனத்துக்கு தேசிய திருமலை நிகழ்பரிமாள சட்டத்தை கொடுத்து உத்தவம் அந்த கிரந்தத்துக்கு வெங்கடநாதனுக்கு சொன்ன அபிஷேகம் அந்த வெங்கடநாதனுக்கு சொன்ன அபிஷேகம் கிரந்தத்துக்கு உண்டான கவசத்தை அந்த அனுகிரகத்தினால தேசியனுடைய அனுகிரகத்தினால மாத்திரமே இந்த திவ்யதேசத்தை திருவேங்கடத்தை இந்த கைங்கரியம் அஸ்தி மகாத்த கைங்கரியம் இந்த லட்சுமி மாதவடிகள் வம்சத்தினாருக்கு தேசிய அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கு. கைசிக மகாத்மன் இந்த கஷேத்திரத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வராக ஆதிவராக கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் இந்த வராக கஷேத்திரத்துல வராக மகாத்து புராணப்படும். இந்த வராக புராணத்தை மாத்திரம்தான் இந்த வராகன் பூமி பிராட்டி வந்த சந்தாரங்கள்ல அது புராணமாக விஷயம் அந்த புராணத்தை இந்த இடத்துல எம்பெருமானுக்கு சொல்லும்படியாக வார்த்தை பெருமாள் திருச்சி சாத்துல பெருமாள் ஜாசந்தான் திருச்சி சாத்துவேன் பக்தவத்சரணம் அது விசேஷமா இந்த வார்த்தைகளை திருச்சி சாத்துவேன் இந்த வம்சத்தாருடைய நாலஞ்சு வம்சத்தார் சொல்ற வாக்கியங்களை எதனால அப்படின்னா லட்சுமிகுமாரன் முடிஞ்சு லட்சுமிகுமாரன் யாரு அப்படின்னா எப்பெருமானுடைய புத்தம் தானே பிள்ளைகள் சொன்ன மாகாத்தியத்தை எப்பெருமான் செய்கிறேன் எப்படி அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தை நவகுஷால சொல்லணும்னு சொல்லும் போது நாமன் எப்படி அந்த சிம்மாசனத்தை உட்காந்து திருச்சி சாத்தீங்க. அதே மாதிரி இப்ப உக்ர ஸ்ரீநிவாசன் சிம்மாசனத்தை ஆனந்த நிலைய விமானத்திலும் உள்ள இடங்களில் இந்த லட்சுமிகுமாரன் சொல்ற வாக்கியங்களை அந்த வம்சத்தார் சொல்ற வாக்கியங்களை நவகுஷால சொல்றாங்களே அவர் பாவிச்சு அது கேவலம் எம்பெருமானுடைய அனுகிரகம் மாத்திரமே தான் இந்த நடக்கிறது. அது தேசிய அனுகிரகம் தான் நேற்று வந்து தூக்குள்ள தேசிய சிரிச்சுட்டு தேசிய தேசியனே வந்து இங்க வாசிக்கிறாங்க தேசிய பிரதிநிதியா நம்ம இங்க செஞ்சிருக்க பண்றோம் தேசிய பிரதிநிதியா தான் தேசியம் தான் தேசிய பிரதிநிதியா சொத்து வந்தோம் மொத்தமே தேசியத்தைய வைபவம் தான் தேசிய சொத்து தான் மொத்தமே எத்தனை சரி இது தேவைப்படுமாறு அடிக்கடி சொல்லுவோம் நாஸ்தி வித்ராஜினோடு அஸ்திமே அஸ்தி செய்தாருமே வஸ்து பைதாபகம் மொத்தமே தேவைப்படுவாள் மொத்தமே மகனுடைய சொத்து தான் மகனுடைய மகன் மொத்தமே தேசியனுடைய சொத்து தான் அப்படிங்கிற மாதிரி எதனால அப்படின்னா அங்கே அடைகிற வைபவங்கள் எல்லாமே தேசிய சந்தையில தான் இருக்கும் நித்தியபடி ஆராதனம் நித்தியம் தீர்த்தமே தேசிய சந்தையில தான் தீர்ப்போம் சாயங்காலம் புஷ்பம் இங்கே போமாக விசேஷமாக அடைகிற அங்கே புஷ்ப தியானம் என்ற சமயமும் தேசிய சந்தையில தான் தீபாரோகணம் திருக்கார்த்திகை தீபாரோகணம் தேசிய சந்தையில துஜாரோகணம் பிரம்மோத்சவம் தேசிய சந்தையில அது எந்த மாதிரி அப்படின்னா முதல்ல கிருஷ்ணபெருமான் சத்தியை வளர்த்த பிறந்து துஜாரோகணத்துக்காக தேசிய சந்தைகள் தேசிய சந்தைய திருமண சிவாராதனை முதல்ல தேசியம் மரியாதை முதல்ல எந்த மாதிரி மரியாதை உத்தவம் ஆரம்பிக்குமா அதனால எந்த மாதிரிலாம் தேசியங்களுக்கு முதல்ல மரியாதை தேசியம் இருந்தா தேசிய மரியாதையா தேசியங்களுக்கு பிரதிநிதியா தாழ் தேசிய மரியாதை தாழ் தேசிய பிரதிநிதியா அந்த வம்சத்தார் மரியாதை அதுக்கு பேர் உதாரணம் இந்த மாதிரி உத்தவங்கள் எல்லாம் தேசியம் தான் அதுக்கப்புறம் நித்தியப்படி பாராயணம் தேசிய தான் அங்க அந்த கஷேத்திரத்துல நித்தியம் சாயங்காலம் பாராயணம் பெருமாள் நித்தியம் பொறுப்பாளர்கள் போது தேசிய சந்தினா வரமான ஆகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் தேசிய சிந்தனை தேசியங்களுக்கு சொத்து அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கணும் காரணம் என்ன இந்த திருமணம் ஒரு மரமாக தாமதமா இருக்கணும்னு என்ன காரணம்னா மரம பாடுறது சுத்தமாக இருந்தாலும் திருமலைக்கு வருவோம் அவாட்டா கைங்கரியம் வெட்டமா இருக்கலாம் ஒரு மீனா இருக்கலாம் ஏன் அப்படின்னா குளத்துல வந்து அவ அந்த அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அவ திருவடியை தொட்டு அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு கல்லா இருக்கலாம் அப்படின்னா கூட என்னன்னா அவ வந்து உட்காரத்துக்கு ஒரு உபயோகம் ஒரு புஷ்பமாக இருக்கும் அப்படின்னா வண்டுகள் தான் நிச்சய சூரியர் அந்த நிச்சய சூரியன் தான் வண்டா வந்து அது வந்து தேன் குடிக்கிறது நம்ம கிட்டே இருந்து அவர் பாக்கியம் ஒண்ணு பாகவத கைங்கரியம் திருமலை கைங்கரியம் திருமாலுடைய திருவழியே நம்மளை பரிசு பண்ணுவா அப்படின்னு அப்படி இந்த திருமலையில இருக்கிறதுக்கே பாக்கியம் என்னன்னா அப்பேற்பட்ட பரம பாகவதோத்தவர்கள் தான் நீங்க வந்து அந்த பகவத்கீதையை கொண்டாடும் பொழுது அவாளுக்கு கைங்கரியம் பண்ண நமக்கு ஒரு கைங்கரியம் கிடைக்குமே அப்படின்னு அப்படி இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து லட்சுமிகுமார் தாத்தாச்சார் வம்சத்துல இருந்து இங்க வந்து இந்த புராணப்பட்டது இன்னைக்கு விஷயம் என்னன்னா புராண மகனும் வைத்தவசத்தில் பஞ்சபேரர் அப்படின்னு திருவேங்கிற முடியாத மூலவர் சீனிவாசர், உற்சவர் மலையப்பன், உற்சவருக்கு அப்புறம் போக சீனிவாசர் அப்படின்னு குட்டி சீனிவாசர் கீழே இருக்கு, அவரும் குரு சீனிவாசர் அப்படின்னு காத்தால குழு படிப்பான். இன்னொன்னு அந்த பஞ்சாவது இருக்கிறதுக்கு அவர் வந்து உக்ர சீனிவாசர் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரே நாள் தான் அவர் எழுது, அதுவும் பின்மால சூரியாஸ்தம சூரிய உதய முன்னாடியே எழுது. அவர் ஏறி அவர்கிட்ட முதல் வருஷத்துக்கு ஒரு நாள் அவாளுக்கு நம்ம இந்த காப்பதேசிய அவாளுக்கு தான் அந்த வந்து பெரிய பாக்கியம். அந்த பெருமாள் முன்னாடி இருந்து இந்த அற்புதமான இந்த கைசிக்க புராணம் படிக்கிறது. கைசிக்க புராணம் அப்படின்னா என்னன்னா, கைசிக்கம் அப்படிங்கிறது அது ஒரு கானத்துல ஒரு சங்கீத அது ஒரு பணி, அந்த அந்த நிறைய இதெல்லாம் சொல்றாரு இல்லையா சங்கீதத்துல, அது கைசிக்கம் அப்படிங்கிறது ஒரு ராகம். அந்த ராகத்தினால நம்பாடுவான் பாடுவது சுவாமி கிட்ட சுவாமி வழியா நம்ம வந்து அற்புதமான இந்த கதையை சரித்திரத்தை கேட்டோம். அது முக்கியமாக என்னன்னா அந்த நம்பாடுவான் நம்பாடுவான் அந்த வராக புராணத்துல சொல்லு, அந்த வராக புராணத்துல இது வராக கஷேத்திரம், வராக கஷேத்திரத்துல வந்து சொல்றதோட என்னன்னா வராக அவர் சொன்னாங்க திருவேங்க முடியாது கேட்கணும் அப்படின்னு திருவேங்க முடியாது சங்கதியில தான் நடக்குது. எல்லா வருஷமும் முதல்ல பெருமாள் வராக இருக்கு ஆயிரம் அஞ்சு ஆயிரம் தான் நடக்கும். ஆனா இங்க வந்து புராணம் ஆச்சரியமான இந்த விஷயம் என்னன்னா, அந்த நம்பாடுவான் எப்படி சத்தியத்த பெருமாள் கிட்ட ஏகாதசி ஏகாதசி மொத்தம் இருக்கு அன்னைக்கு ஜாகிரதத்தை முடிச்சுன்னு நான் திருப்பி வந்துதான் துவாதசி பாதப்படணும் அப்படின்னு வரும்பொழுது அந்த பிரம்மராட்சஸ் நடுவில் குடிச்சு நான் உன்னை சாப்பிடணும்னா அதுக்கு பயப்படல, மரணத்துக்கு பயப்படல, நீங்க எடுத்துக்கோ ஆனா உன்னை அந்த ஜாகிரதத்தை நான் முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு வர வரைக்கும் என்ன சும்மா வா, நீ போயிட்டா திருப்பி வருவா, யாரு வருவா இந்த காலத்துல, அதுவும் பிராணமே போகிறது என்ன இல்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி பதினெட்டு பிரதிஜை பண்றேன். இப்பேற்பட்ட பாவங்கள் பண்ண பஞ்சமகா பார்த்த ஒரு பாவத்தை சொல்லி அந்த பாவங்கள் தான் எனக்கு வரும், நான் வரலன்னு அப்படின்னு அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரல. கடைசியா பதினெட்டாவது தான் அவங்க சொல்றேன், ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றவரோட வேற எந்த தேவத்தை சமம்னு ஒருத்தர் சொல்றானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு வரும் அப்படின்னு ஒண்ணுதான் பிரம்மராட்சஸ் வருது. அப்படி என்ன பாவம் அது அப்படின்னா அவருக்கு அந்த மோட்சத்தை கிடைக்க அந்த சம்சாரத்தையே தான் உழிஞ்சு இருப்பான். என்ன அந்த பகவான் அவன் எத்தனையோ சர்வேஸ்வரன் அவனுடைய திருவடியை நம்ம சரணாகதி பண்ணி அடையணும்னா அவனோட வேற தேவத்தையும் சமம் அப்படின்னு சொன்னா அவன் இந்த சம்சாரத்திலே தான் இருப்பான். நரகம் போனா கூட அந்த பாவத்தை போக்கி திருப்பியும் ஒரு ரீசன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், திருப்பி வந்து அந்த சரணாகதி பண்ணலாம். ஆனா சொல்றது போலாம் திருப்பி வந்து ரீசன் கிடைக்கும். ஆனா இந்த இதுதான் மோட்சமே கிடைக்காததுனால இது பெரிய பாவம் பிரம்மராட்சஸே சரி போயிட்டுவா அப்படின்னு அந்த பெருமாள் திருப்பினுடைய பெருமாளை சேமிச்சு அன்னைக்கு ராத்திரி அந்த கைசிக்கு அந்த ராகத்தை பாடி அவர் திருப்பி வரும்பொழுது அந்த வராகரே ஒரு வயசானவராக வந்து ஏற்பா எங்க போறேன்னா பிரம்மராட்சஸ் கிட்ட போறேன்னா நீ என்ன இதுவா நீ அப்படி தனியா எங்கேயோ போலாம் இல்லையா பிராணி நீ வேற ரூட்ல போ, எதுக்கு ஒன்னு பிராணத்துக்கு யாராவது கொடுப்பாளா அவனுக்கு நீ இல்லன்னா வேற வேற ஒருத்தான் போறான் சாப்பிடறதுக்கு, இது ஒரு காரணமா போராட்டி தப்பிச்சு இல்ல நான் வாட்டு கொடுத்துட்டேன் நான் வாட்ட மீற மாட்டேன் பிராணம் போனாலும் பரவாயில்லன்னு சொன்னவொடனே அந்த பெருமாள் அந்த இடத்துல மனசுலேயே அவனுக்கு அனுகிரகம் பண்றேன். அப்போ அவன் திரும்பி வந்தவுடனே இந்த பிரம்மராட்சன் தோன்றது இவரை சாப்பிட்டோன்னு நினைச்சுமே சத்திய சத்தி சத்தியத்தை காப்பாத்துற அந்த தானத்து மேல அவளுக்கு அவ்வளவு ருச்சி இருக்கு. அப்படின்னா பிராணி போனாலும் பரவாயில்ல ஆனா பகவானுக்கு பாடுவேன்னு ஒருத்தர் இருக்காருன்னா அதனுடைய பலன் அவன் திரும்பி இந்த பலனை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, அப்ப அவன் சொல்ற பலனெல்லாம் கொடுக்க முடியாது, பலனுக்காக நாங்க ஒன்றும் பாடலையே வந்து பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்றோம்னா பெருமாள் ஏதோ நமக்கு கை பலன் கொடுத்துருவேன் இல்ல, நமக்கு உபாயமும் பகவானே உபாய பலமாக பலமும் பகவானே தானே, அதனால நான் பெருமாளுக்கு பலனாக பாடலை ஒரு பாட்டினுடைய பலனாவது கொடுக்கணும்னு கேக்குறேன் இல்ல அது முடியாதுன்னு நேரம் திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணுவேன். அதுக்கு வந்து நம்ம பராசர பட்சம் வியாக்கியானம் பண்ணும் பொழுது ராமர் வந்து விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணா போதே நம்பாடுவானும் சரணாகதி பண்ணவனுக்கு திருப்பி நான் பண்ண மாட்டேன்னு எதுவும் சொன்னாதனால அந்த கைசீகம் என்ற பண்ணை இன்னைக்கு நான் பாடினேன் அந்த ஒரு பலனை நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். அதிலிருந்து பகவானுடைய சங்கல்பம் அவர் அடுத்த ஜென்மத்துல அந்த பிரம்மராட்சஸ் உடனே தொடங்கி தன்னுடைய அடுத்த ஜென்மாவில அவர் நல்ல குடும்பத்தில் பகவான் பகவத் கைங்கரியப்பட்ட குடும்பத்துல பறந்து சரணாகதி பண்ணி மோட்சம் பண்ணியிருக்கும். இவரும் மேற்கொண்டு தன் பிற்காலத்துல தேனாவசாரியை முக்தி சேர்த்து பல காலம் ஏகாதசி அதே போல விரதம் பண்ணி திருக்குறுங்கிரி பகவானுக்கு சமர்ப்பிச்சு நம்மாடுவான்னு மோட்சம் பண்ணியிருக்கும். இந்த சரித்திரத்தை கேட்டவாளுக்கு சுவாமி சொன்னா போல இது என்ன பலன் அப்படின்னா யார் கேட்கிறாளோ அந்த கைசிக்க புராணத்தை சொல்றவாளுக்கும் பகவான் கேட்கிறவாளுக்கும் அந்த வைகுண்டத்திலே இருந்து பல்லாண்டு பாடலாம் அப்படின்றது சுவாமி வராகருடைய திருவாக்கிலேயே சொன்னது. அப்படின்னா அவள் இதை கேட்டவாளுக்கு அந்த ஜென்மாவிலேயே ஆச்சாரியின் அனுகிரகம் கிடைச்சி ஆச்சாரியின் மூலமாக சரணாகதி பண்ணி மோட்சம் போகுவான் அப்படின்னு சர்வதர்மான் பரித்தேச்ச மாமேகன் சரணம் பிரஜா அஹங்கா சர்வபாபேகளும் உபதேசமாச்சாலும் அது சாட்சாத் பகவான் திருவேங்கிற முடியாது தன்னுடைய சரணத்தை காட்டிட்டு அப்பேற்பட்ட சன்னதியிலே வந்து அந்த வராக புராணம் சொல்லி நமக்கு எல்லாம் அந்த மோட்ச மார்க்கத்தை காட்ட முடியாது இருக்கிற இந்த புராணத்தை அற்புதமா அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே எழுதக்கூடிய அந்த கைசிக்க புராணம் முன்னாடி இப்பேற்பட்ட கேட்கறதுக்கு அப்பேற்பட்ட எங்களுக்கு எல்லாம் பாக்கியம். இப்பதான் திருமலையில இருக்கும் அப்படின்னா என்னன்னா ஆழ்வார் சொல்லிட்டாரு எப்படியாவது இருந்துட்டு போலாமனு என்ன காரணம்னா எங்களுக்கு எல்லாம் என்னன்னா இப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள் எல்லாம் வந்து இதே சன்னதியில இந்த மாதிரி பகவத் விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் சொல்லி எடுத்துருந்தாலும் இதே வாக்குதான் பெரியவாருடைய விஷயத்தை கேட்டு அவருக்கு கைக்கறி பண்றது பெரிய பாக்கியம் அப்படின்னு பெருமாளைய சொல்லிச்சு இப்பேற்பட்ட சாட்சா சுவாமி தேசிகன் திருவேற்ற முடியாத அவதாரம் அப்படின்னு காட்சிப்புறத்துல தேசிகன் திருவேந்திரபுரி தேசிகன் அவதாரத்தில் அங்க வந்து இல்லை. அதே போல திருவேந்திரபுரி தேசிகன் சொல்லியே இங்க நம்ம பிரம்மதந்திர பிரகாரம் எடுக்கிறோம். சுவாமி அதே போல சுவாமி தேசிகன் தன்னுடைய அச்சாரகாரத்தை பண்ணிடும் அதே போல இருக்கணும் அப்படின்னு சங்கல்பிச்சு இந்த திருமலையில சுவாமி தேசிகனுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த தேசிகன் வகையில் அப்புறம் சைக்கிரியர் சைக்கிரியர் சொல்லியாய் பிற்காலத்து பிரகாரம் வந்து அப்படிப்பட்டார். அந்த சன்னதியில வந்து நாலு மாடவீதியும் திருவேங்கனுடைய சன்னதியில் ஆரம்பிச்சு நாலு மாடவீதியும் வந்து இந்த திருவேங்கனுடைய அப்படின்ற சுவாமி தேசிகன் கூப்பிட்டு திருவேங்கனுடைய சன்னதியில இந்த முடிச்சு இப்பேற்பட்ட மனம் பாக்கியமா இந்த கைகடை ஒரு கவிதா கல்யாண சிசாடி